श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. श्रीमते वीरराघवार्य महादेशिकाय नमः. இன்று அடியனுடைய எல்லா ஆச்சாரியர்களையும் ஸ்மரித்துக் கொண்டு மதுராந்தகம் சுவாமியினுடைய பெருமையை அடியனுடைய சித்தறிவிற்கு எட்டியவரை எல்லோரும் முகக்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கணக்கில் அந்த சுவாமியினுடைய குணநலன்களை பேச ஒரு வாய்ப்பு கிட்டியதே என்று ஒரு பேருவகையாலும் பெரும் சந்தோஷத்தினாலும் அடியன் சிறிது வாய் திறக்கிறேன். வஸ்துதா அடியனுடைய யோக்கியத்தினையினால வாய் திறந்து நாலு பேச்சு பேசணும் என்ற எண்ணத்தில் அடியன் பேசவில்லை. அதாவது பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபிருதி பிரபூத பதனீய பங்கிலா சுதத்தே மமாத்திய சுபகா சரஸ்வதி எதிராஜ கீர்த்தி கதகையில் விசோதிதா என்று சுவாமி தேசிகன் சாதிக்கும் கணக்கில் நம்முடைய பருஷவாதங்கள், கடினமான பேச்சுக்கள், அதிவாதங்கள், மிக உயர்த்தியாக தன்னை பேசிக்கொள்வது, தேவையில்லாத பொருளை பற்றி அதிகமாக சிந்தித்து அவைகளை ஸ்தோத்திரம் பண்ணுதல், பைஷணம், ஒருவரை பற்றி ஒருவரிடம் சொல்லுதல் போன்ற குறைகள், மனிதர்களுக்கு ஏற்படும் குறைகள் போவதற்காக பாஷ்யக்காரருடைய திருநாமத்தையும் அவருடைய புகழையும் பேசினால் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் போகும் என்று சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில் சாதிக்கிற கணக்கில் பிரகிருத மதுராந்தரம் சுவாமியினுடைய குணநலன்களை பேசினால் நம்முடைய வாக்கில் ஏற்பட்டுள்ள குறைகளும் நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்டுள்ள பாபராசிகளும் நிச்சேஷமாக தொலையும் என்ற ஒரு மகாவிஸ்வாசத்துடன் அடியனுடைய வாக்சாபல்யத்திற்காக பேசுகிறேன். சுவாமியினுடைய தனியன், அற்புதமான தனியன், அந்த தனியனை முதல்ல சேவிச்சுண்டு அதற்கப்புறம் சுவாமியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தனியனே அற்புதமாக அவருடைய குணநலன்களை கூறிவிடும். ஸ்ரீலக்ஷ்மி துரகாஸ்ய லாஸ்ய விபவஸ்தானாயிதாஸ்யாம் குஜ ஸ்ரீ ஸ்ரீவாசயதி இந்திரதிவ்ய கருணா சத்வீக்ஷணைகாஸ்பதம் ஸ்ரீமத் வீர ரகுத்தமம் குணகணை சத்வித்யாப்யுன்னதம் நித்யம் ஸ்ரேயசி தீக்ஷிதம் நத ஜனே பக்த்யா நதோஸ்மியன்வஹம் என்பதாக தனியன். ஸ்ரீ அதாவது கருடபுரம் சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரமானவர் நம் சுவாமி. கருடபுரம் சுவாமி எப்பேற்பட்ட குணநலன்களை உடையவர் என்பது உலகம் அறிந்தது. ஞான பக்தி அனுஷ்டான வைராக்கியங்கள் எல்லாம் ஒன்று சேர திரண்டிருந்த ஒரு சுவாமி, மகாவைராக்கிய நிதி. அப்படிப்பட்ட கருடபுரம் சுவாமி அவரே ஈச்சம்பாடி வம்சத்தில் அவதரித்தவர். அதே வம்சத்தில் அவதரித்த நம் சுவாமி அவரை ஆசிரியத்து கிரந்த காலக்ஷேபாதிகளை எல்லாம் செய்து கொண்டு மிகச்சிறப்பாக எழுதியிருந்தவர். தன்னுடைய சிறு வயதிலேயே 20 திருநக்ஷத்திரத்திலேயே சுவாமி தேசிகன் எப்படியாக விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா என்று பெயர் பெற்றாரோ அதை போன்றே விம்சதி அப்தத்தில் 20 திருநக்ஷத்திரத்தில் வேதாத்தியனம் என்ன, நியாயசாஸ்திர அத்தியனம் என்ன, வேதாந்தாத்தியனம் என்ன, எல்லா விஷயங்களையும் அற்புதமாக கற்று கரை தேர்ந்த ஒரு சுவாமி என்று நம் சுவாமியை சிறுவயதிலேயே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல் சுவாமியிடத்தில் அந்த அத்தியதிகமான ஆச்சாரியாளுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே இவ்வளவும் அமைய பெற்றன என்றே சொல்ல வேண்டும். இவ்வளவு ஞானம் என்றால், ஞானம் இவ்வளவு இருந்தால் அவள்லாம் எப்படி இருப்பாள், எப்படி பரிமளிச்சிருப்பாள், அப்படின்றத மனசுல நினைக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அஜ்ஞானம்ன்றது எவ்வளவு பெரிய இருட்டு, அஜ்ஞானம் தான் நம்மை எல்லா விதத்திலையும் கவிழ்க்கக்கூடிய ஒன்று என்று தெரிந்திருக்கிறது நமக்கு. அந்த அஜ்ஞானத்தை போக்கி தான் ஞானம் வெளிப்பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக விளங்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் பகவானுடைய அத்தியதிகமான கிருபா பாத்திரர்களான நித்தியசூரிகள்தான் இவ்வாறு அவதரித்தார்களோ என்று நினைக்கும் அளவிற்கு பெருமை வாய்ந்த பெரியோர்கள் வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்துள்ளோம் என்று நினைத்து மிகவும் பூரிப்படைய வேண்டிய ஒரு விஷயம். அப்படியான கருடபுரம் சுவாமியினுடைய திவ்ய கருணைக்கு, கருணா சத்வீக்ஷணத்திற்கு ஒரே இருப்பிடமாக திகழ்ந்தவர் என்றால், ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு திவ்ய கட்டாட்சமானது சுவாமி பேரில் கருடபுரம் சுவாமியினுடைய கட்டாட்சமானது விழுந்தது என்று தான் தாத்பரியம். அதாவது இந்த மாதிரி ஒரு சத்சிஷ்யால் கிடைச்சா ஆச்சாரியால் எவ்வளவு கிருப்பையோடு இருப்பா, ஆஹா இந்த சம்பிரதாயமானது இன்னும் 100 வருஷத்துக்கு குறைவில்லாமல் நன்கு திகழக்கூடியதாக அமையும், இன்னும் 1000 வருஷங்கள் நம் சம்பிரதாயமானது நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுவாமியின் மூலமாக இந்த நாடு பெறும் என்றெல்லாம் அவர்கள் மனதால் நினைத்துக் கொண்டு அந்த சத்வீக்ஷணத்திற்கு சுவாமியை பாத்திரமாக்கியிருக்கிறார்கள் என்றே உணர வேண்டும். அவ்வாறாகத்தான் தற்போது அந்த சுவாமியினுடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகிய எண்ணற்ற வித்வான்கள் லோகக்ஷேமத்திற்காக அநேக வித கைங்கரியங்களை, விதவிதமான கிரந்த கைங்கரியங்களையும் காலக்ஷேபங்களையும் சொல்லிக்கொண்டு திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் வீர ரகுத்தமம் குணகணைகி சத்வித்யாப்யுன்னதம், ஸ்ரீமத் வீரரகுத்தமம் என்று சொன்னதனால் அந்த ராமரும் நமக்கு ஞாபகம் வர, அந்த ராமனுடைய அம்சமாகவே சுவாமி வீரரகுத்தமராக மதுராந்தகத்தில் அவதரித்தாரோ என்று நினைக்கலாம் படியாக, மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் ரொம்ப பிரசித்தம், அதே ஊரில் மதுராந்தகம் சுவாமியும் ரொம்ப பிரசித்தம். அதனால ஸ்ரீமத் வீரரகுத்தமம் குணகணைஹி சத்வித்யா உன்னதம், கொன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் என்று ஆரம்பித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சுவாமியாக விளங்கிய ஸ்ரீராமன் போன்று இந்த சுவாமியும் குணகணங்களுடனும் சத்வித்யுடனும் விளங்கிய ஒரு சுவாமி. சுவாமி என்று சொன்னால் யாருக்கு சுவாமி என்ற கேள்விதான் நமக்கு சாதாரணமாக எழும். எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்த சிஷ்யாளுக்கெல்லாம் சுவாமி என்று தன்னை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். சிஷ்யர்களுக்கு சுவாமியாக இருப்பது என்பது உயர்ந்த விஷயமா என்று கேட்டால், சம்பிரதாயத்தில் மேலும் மேலும் மேலும் சிரத்தை வளர்வதற்காக ஆச்சாரியர்களை ஆசிரியத்த சிஷ்யர்கள் அவரை சுவாமியாக கருதுவதில் தவறேதும் இல்லை. ஆனால் அந்த சுவாமி சுவாமியாக இருப்பதற்கான காரணங்கள் சிஷ்யர்கள் அல்ல, அவர்களுடைய குணநலன்கள் தான் அவரை சுவாமியாக ஆக்குகின்றன என்பதனால் குணங்களுடைய சுவாமி என்றே இவ்வளவு குணங்களுக்கும் இவ்வளவு சத்வித்யை இத்தியாதிகளுக்கும் ஆசிரயபூதமாக இருந்தவர், இவைகள்லாம் அவரிடத்தில் குடிகொண்டிருந்தன, நல்ல குணங்கள் எல்லாம் குடிகொண்டிருந்தன, அவைகளுக்கு சுவாமியாக திகழ்ந்தார் என்று சொல்லுவதில் தான் உயர்வு இருக்கிறது. அவ்வாறு குணநலன்களை உடையவர்களைத்தான் சிஷ்யர்களும் ஆசிரயிப்பார்கள். அதனால் சிஷ்ய சமிருத்தி என்பது அவர்களுடைய குணசமிருத்தியை பொறுத்து அமையக்கூடுவதாகையால் சுவாமி என்ற சப்தம் குணங்களுக்கெல்லாம் சுவாமி என்று புரிந்து கொள்ள வேண்டியதுதான் உச்சிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டியதே நமக்கு உச்சிதம் என்று தோன்றுகிறது. அப்படி குணகணைகி சத்வித்யாப்யுன்னதஹா என்று சுவாமியை தனியனில் அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதை விட ரொம்ப வசந்த குணங்கள் நேரடியாக எல்லோரும் சேவித்து அனுபவித்தது. இன்று எத்தனையோ பெரியவர்கள் இதில் சுவாமியே நேரடியாக தண்டம் சமர்ப்பிக்காம இருந்திருக்கலாம். சுவாமியை தண்டம் சமர்ப்பிச்சும் பழகக்கூடிய வாய்ப்பை அடையாமல் இருந்திருக்கலாம். சுவாமியினுடைய குணநலன்களை சாட்சாத் கரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். பாக்கியம் பெற்றவர்களும் எண்ணற்றவர்கள் உள்ளனர். அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன என்ற, நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம் நதஜனி, தன்னை ஆசிரியித்த ஜனங்கள் அவர்களுடைய ஸ்ரேயஸை தான் மனதில் எப்பொழுதும் கருத்தில் கொண்டிருப்பவர் என்று, நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம், தன்னுடைய ஆசிரியித்த நதஜனங்களுடைய ஸ்ரேயஸ் விஷயத்தில் பத்த தீட்சர் பெருமாளுடத்தில் எப்பொழுதும் போராடி அவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மன்னாடுபவர். அதிலேயே தன்னுடைய ஸ்ரேயஸ்லேயே தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பகவானிடத்தில் தன்னுடைய ஆசிரியித்த ஜனங்களுடைய உஜ்ஜீவனத்திற்காகவே தன்னுடைய ஜபத பாதிகளை செய்து கொண்டு லோகக்ஷேமார்த்தம் இருப்பவர் என்ற அர்த்தம் நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம் நதஜனி. அப்படிப்பட்டவர் பக்தியா அவரை பக்தியா நதோஸ்மி அன்பகம், எப்பொழுதும் அவரை சேவித்துக் கொண்டே இருக்கிறேன் பிரதிதினமும் என்று இந்த ஸ்லோகத்திற்கு தாத்பரியம். இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி துரகாசிய லாஸ்ய விபவஸ்தானாயிதாஸ்யாம்புஜ என்ற சப்தத்தினால் கருடகுணம் சுவாமியினுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதற்கு அந்த ஹயக்ரீவர் சாட்சாத்தாக எந்த நாக்கில் விளையாடுகிறாரோ அப்படிப்பட்ட ஆசியாம்புஜம், அப்படிப்பட்ட முகாரவிந்தம், அந்த முகாரவிந்தத்திற்கு சுவாமியாக திகழ்பவர் ஸ்ரீ ஸ்ரீவாச யதீந்திரா என்று சொல்லக்கூடிய கருடபுரம் சுவாமி அவருடைய திவ்ய கருணா சத்வீக்ஷணத்திற்கு ஒரே பாத்திரமானவர். ஸ்ரீமத் வீரரகூத்தமர் என்று வீரராகவாச்சாரிய சுவாமி என்று உலகில் போற்றப்பெற்றவர். குணகணங்களால் மட்டுமின்று இன்றி சத்வித்யினாலும் உன்னதமானவர். யா வித்யா சா விமுக்தையே என்று சொன்ன வேதாந்த வித்யையிலும், அதற்கு உபோத்பலகமாக விளங்கக்கூடிய மற்ற வித்யாஸ்தானங்களிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். எப்படி அவைகளெல்லாம் வேதாந்தத்திற்கு உபகரிக்கின்றன, அவைகள் எந்த அளவிற்கு வேதாந்தத்திற்கு உபகரிக்கின்றன என்றெல்லாம் அவர் புரிந்து வைத்துக் கொண்டிருந்த அளவிற்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியுமோ முடியாதோ என்ற நிலைக்கு மற்ற சாஸ்திரங்களையும் கரைகண்டவர். இதெல்லாம் சொல்லி மாளாததான் அப்படினாலே சப்தத்தினால எவ்வளவு சொல்ல முடியும். அதனால குணகணைகி சத்வித்யாபி உன்னதம் என்று அந்த சந்தஸ் எவ்வளவு சப்தங்களை அலோவ் பண்றதோ அவ்வளவு சப்தங்களை மட்டும் வச்சு இந்த ஸ்லோகம் எழுதப்பட்டிருந்தாலும் சாட்சாத்காரம் பண்ணவாளுக்கு, சாட்சாத்தாக சுவாமியை தண்டம் பிடிச்சவாளுக்கு, அவருடைய குணநலன்களை நன்கு புரிந்து கொண்டவர்களுக்கும், அவர் எப்படி வித்யார்த்திகளுக்கு பாடம் சொல்லுவார் என்ற விஷயங்களை நேரடியாக பார்த்திருக்கும் அடியோங்கள் போன்றவர்க்கும் இரண்டு மூன்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த ஞானம், அபாரமான ஞானமானது, அனுபவிக்க வேத்தியமான ஞானமானது, சப்தத்தினால் வெளிப்படுத்த முடியாததான ஒரு விஷயமானது மனதில் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும். நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம்னு சொல்ற இடத்துல பக்ஷபாதம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மை என்பது அந்த சுவாமியிடம் எல்லோரும் நாங்கள் அனுபவித்தது. ந கஷ்டின் ஆபராத்யதி என்று எப்படி தாயார் கூறுவாளோ அந்த மாதிரியாக சுவாமியினுடைய திருவுள்ளமும் அமையும். தவறு செய்தவனை மன்னிக்கும் சுபாவம் சுவாமியிடத்தில் நேரடியாக அடியவங்கள் பார்த்து அனுபவித்தார். மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான். அந்த மாதிரியாக ஒருவனை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த மன்னிப்பு என்ற ஒரு சுபாவத்திற்கு உண்டு. அந்த சுவாவத்தை தாயாரிடமிருந்து சாட்சாத்தாக தான் பெற்றாரோ என்று நினைக்கும் அளவிற்கு அந்த ஸ்ரீமுகம், அந்த அவருடைய திருமுக மண்டலமானது மலர்ந்தே இருக்கும் எப்பொழுது. அந்த சிரிப்பு, அந்த புன்முறுவல், அதை நினைச்சு பார்த்தாக்க அந்த மாதிரி மனுஷாலாம் இல்லையே இன்னைக்கு, அதை மாதிரி ஒருத்தர் கிடைப்பாளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த லோகம் இப்பொழுது இருக்கிறது என்றால், காலம் மாற மாற மாற சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த மாதிரியான அசம்பாஷ்ய புண்ணியகிருத்துவ மனசாத்தியாயித என்ற கிரமத்தில் அந்த சுவாமியினுடைய ஞாபகம்தான் எல்லோருக்கும் ஸ்ரேயஸ்கரமாக அமையும் என்பதனால் ஸ்ரேயசி தீட்சிதம் என்று அவருடைய நினைவு கூட இன்று ஸ்ரேயசி தீட்சிதமாகவே விளங்குகிறது. நித்தியம் என்ற சப்தமானது அங்கு பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு சுவாமி எழுதியிலேயே நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம் நத்தஜனேன்னு எப்படி சொல்லலாம்னால், அந்த சுவாமியினுடைய ஸ்மரணம் கூட நம்மளை ஸ்ரேயசிக்கு நல்ல விஷயம், நல்ல கால நல்ல ஒரு ஸ்திதியை அடைவிக்கும். பிரேயஸ் என்று சொன்னால் லௌகிகமான ஆனந்தம், ஸ்ரேயஸ் என்றால் அதை மீறிய உயர்ந்த மோக்ஷானந்தம் என்றே நாம் உபநிடதங்கள் மூலமாக தெரிந்து கொண்டுள்ளோம். அதனால் ஸ்ரேயஷ்ட பிரேயஷ்ட மனுஷ்யமேதது தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா ஸ்ரேயோ பிரேயோகி தீரோபிப்ரயசோ ஸ்ரேயோகி தீரோபிப்ரயசோ விணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விணீதே என்று பிரேயசை ஆசைப்படுகிற ஜனங்கள் ஐகிகமான சுகத்தை ஆசைப்படுகிற ஜனங்கள். ஆனால் சுவாமி எல்லோருக்கும் ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய மோக்ஷானந்தம் கிடைக்க வேண்டும் என்பதிலேயே இன்றும் குறிக்கோளுடையவராக திகழ்ந்து கொண்டுள்ளார். தானும் மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர், தன்னை ஆசிரியத்த ஜனங்கள் மோக்ஷானுபவத்தை பெற வேண்டும் என்பதில் நித்தியம் தீட்சிதராக உள்ளார் என்பது துவனிக்க, இன்றும் அவருடைய ஞாபகம் நம்மை ஸ்ரேயஸ்கரமாக்கும் என்று துவனிக்க இந்த நித்தியம் ஸ்ரேயசி தீட்சிதம் நதஜனி என்ற சப்தமானது வந்துள்ளது. அவரை நாமடைய என்னடா உபாயம்னால், தேவமிவ ஆச்சாரியம் உபாசித்த என்று சொன்ன கணக்கில் பகவானிடத்தில் எப்படியாக பக்தி செலுத்த வேண்டுமோ அதே மாதிரியாக பக்தியானது நம்மால் ஆச்சாரியர் விஷயத்திலும் செலுத்தப்பட வேண்டும் என்று துவனிக்க, பக்தியானதோஸ்மி என்பகம் என்று எப்பொழுதெல்லாம் சேவிக்கணும் என்றால் ஆப்ரயாணாத் என்று சொல்லும் கிரமத்தில் எப்பொழுதும் பகவானை ஸ்மரித்தே இருக்க வேண்டுமால், அதுபோல ஆச்சாரியாளுடைய ஸ்மரணமும் அனவரதம் இருக்க வேண்டும் என்று அன்பகம் பக்தியா நகஹா அஸ்மி ஆனதோஸ்மி, பக்தியா ஆனதோஸ்மி, பக்தியா நதோஸ்மின்னு இருந்தால் பக்தியா ஆனதஹா அஸ்மி என்று சொன்னால் இன்னும் விசேஷமாக அர்த்தம் கிடைக்கும். பக்தியானதோஸ் என்பகம் என்று எப்படி வேணாலும் பதம் பிரிச்சுக்கிறதுக்கு அந்த சப்தம் சௌகரியமாக இருக்கு. எல்லாத்தையும் கணக்கில் வச்சுட்டு தான் அந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். இன்னும் எவ்வளவோ அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்திலேருந்து கிடைக்கலாம். வியாக்கியானம்னு பண்ணணும்னு ஆரம்பிச்சா அவ்வளவு அர்த்தங்கள் சாதாரணமாக நமக்கே புரியச்ச, இன்னும் பெரியவாள் ரொம்ப விஸ்தாரமாக அதை எழுதினவர் தன்னுடைய மனசில் எவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு இருப்பார்னா நம்மளால அனுமானமே பண்ண முடியாது. அப்படி சுவாமியினுடைய வைபவமானது இருந்த அளவு. அடியன் சுவாமிய நினைக்க செல்லாம் அடியனுக்கு ஞாபகம் வர சில வாக்கியங்கள் உண்டு. இதெல்லாம் அடியனுக்கு எப்பவுமே மனசுல தோணிட்டே இருக்கும். என்னன்னால், பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சமமோ பிரியா என்ற பகவத்கீதா வசனத்தை நினைக்கும் போதெல்லாம், மேலும் ஞானி துவாத்மைவ மேமதம் என்ற ஸ்லோகங்களை நினைக்கும் தருவாயிலும், பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமித்தி சமஹாத்மா சுதுர்லபகா என்ற ஸ்லோகத்தை விசேஷமாக ஸ்மரிக்கும் தோறும் மதுராந்தகம் சுவாமிதான் அடியனுக்கு மனசுல வருவார். என நேரடியாக அந்த அளவுக்கு ஒரு சுவாமியோட அத்தியதிகமான பரிச்சயம் ஏற்பட்டிருந்தது. 4 வருடங்கள் சுவாமியோட இருந்திருக்கேன் என்றால் அது அந்த சுவாமியோட தான். 4 வருடங்கள் எவ்வாறு கழிந்தன என்றே சொல்ல முடியாத அளவுக்கு வேகமா போயிடுது. அது போன வேகத்துல நாங்க வாசிக்கிறதை காட்டிலும் காலம் வேகமா போயிடுதுன்னு தான் சொல்லணும். நாங்க வேகமா வாசிச்சிருந்தோம்னா இன்னும் எங்கேயோ பெரிய வித்வானாக ஆயிருந்திருக்கணும். ஆனால் காலம்தான் நம்மை வெல்லுமே தவிர நாம் காலத்தை வெல்ல முடியாது. அதனால் காலம் வேகமா போயிடுது அப்படின்னு சொல்லணும். நாங்கள் அதை வேகமாக காலத்தை மீறி, ஓ நாம் இந்த 4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கத்துணும்னு நினைச்சு ஒரு காரியம் பண்ணாம கோட்டை விட்டு இருப்போம் என்பதை அடிக்கடி அடியன் உணர்கிறேன். அதே மாதிரியாக மையாவேஷ்ய மனோ யோமாம் நித்திய யுக்தா உபாசதே என்ற ஸ்லோகம், வாசுதேவ சர்வமித்தி சமஹாத்மா சுதுர்லபா இத்தியாதி வாக்கியங்கள்லாம் நினைக்கச்ச அடியன் எப்பொழுதும் இந்த சுவாமியினுடைய ஞாபகத்தையே முதலில் பெறுகிறேன். அதற்கு மேல இந்த அவஜானந்தி மாம் மூடாகான்ற ஸ்லோகத்தை சுவாமி பகவான் கீதாச்சாரியன் சாதித்துவிட்டு தான் வருத்தப்படுபவனாக அந்த 2 ஸ்லோகத்தில் ரொம்ப கேதப்படுறார். மையா வைஷ்ய மனோ யோமாம் நித்திய யுக்தா உபாச அவஜானந்தி மாம் மூடா மானுஷின் தனும் ஆசிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம் என்றும், அவர்கள் எவ்வாறு பலனடைவதில்லை, அவ்வாறு அவர்கள் பலனடையாமல் இருப்பதற்கு அவர்களுடைய அவஞ்ஞானமானது எப்படி காரணமாகிறது என்றால், மோகாஷாக மோக கர்மானஹா மோக ஜானாகா சேதசா ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதியும் மோகினியும் சேதாகா என்று கூறிவிட்டு, அவ்வாறென்றால் எதற்கு தேவரீர் அவதரித்தீர், அவதாரத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு சித்தித்ததா என்று மனதில் கேட்டுக்கொண்டு, அதற்கு பதிலாக சுவாமி கிருஷ்ணர் சாதிப்பதாக தாத்பரிய சந்திரிக்கையில காரணத்தோடு வர்ணிக்கிற ஸ்லோகம் தான் அடுத்த ஸ்லோகம். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஷிதாக பஜந்தி அனன்ய மனசோ ஜாத்வா பூதாதிம் அவ்வியம். இந்த ஸ்லோகத்தை நினைச்சுக்க செய்யும் அடியன், மகாத்மனஸ்து என்று துசப்தத்தினால் மற்றவர்களை வியாபத்தி பண்ணி மகாத்மாக்களானவர்கள் என்னை உபாசிக்கிறார்கள், பூதாதியான அவ்வியமான என்னை நன்கு தெரிந்து கொண்டு அனன்ய மனஸ்கர்களாக என்னை எப்பொழுதும் உபாசனை செய்கிறார்கள், அவர்கள் தெய்வீம் பிரகிருதி மாஷிதாக என்று என்னுடைய தெய்வீகேஷா குணமை மம்ம மாயா துரத்யா என்று சொன்ன அந்த தெய்வி பிரகிருதி, இன்னொருத்தர் ஆசிரியச்சது அந்த பிரகிருதியும் என்று மோகினியும் பிரகிருதி மாஷிதாக ராட்சசியும் ஆசுரியும் மோகினியும் பிரகிருதி மாஷிதாக என்று அவர்கள் ஆசிரியித்த பிரகிருதி வேறு, தெய்வீம் பிரகிருதி மாஷிதர்களான இவர்கள் என்று மகாத்மாக்களை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் நம் சம்பிரதாயத்தில் எண்ணற்றோர்கள். சுவாமி தேசிகனுக்கு முன்னும் சுவாமி தேசிகனுக்கு பின்னும் எண்ணற்ற பெரியோர்கள் நம் சம்பிரதாயத்தை சிறப்பித்துள்ளார். அந்த வரிசையில் சுவாமி மதுராந்தகம் சுவாமி இவரை சேவித்திருந்தால் போரும், நமக்கு இவரை சேவித்தால் போதும், மற்றவர்களையெல்லாம் சேவித்த மாதிரியே ஆகிவிடும் என்ற அளவிற்கு எல்லா குணநலன்களும் மிக்கவராக விளங்கினார். அடியேன் உதாரணம்னு சொல்ல போனா ஒவ்வொரு வாழ்நாளும் அவர் சுவாமியினுடைய ஒவ்வொரு ஆச்சரணமும் உதாரணமாகவே அமையும். அடியேனுக்கு முன்னே நிறைய வித்வான்கள் ரொம்ப அற்புதமாக சுவாமியினுடைய குணங்கள் எல்லாம் பேசியிருக்கார். ஏஸ்வேதே நிவசந்தி நிர்மல குணாகன்னு ஒரு ஸ்லோகம், அதில் இருக்க ஒரு விஷயங்களை விட்டுட்டு மற்ற எல்லா நிர்மல குணங்களுக்கும் சுவாமியாக திகழ்ந்தவர். இந்த சுவாமியினுடைய திருநாமத்தில் இருக்கிற ராகவஹான்ற சப்தத்தை ஒருவேளை ரலையோர பேதத்தினால லாகவஹா அப்படின்ற சப்தமாக லாகவ என்ற சப்தமாக மாத்தின்றோம்னால் ரலையோர பேதம் தான் இருக்கே, அதனால பாட்டனே லாகவம் ஏஷாம் சிஷ்யானாம் ரக்ஷணே ததா ரலையோர் அபேததானுனம் தன் நாம்னீவ பிரகாசதே என்று புரிந்து கொள்ளலாம்படியாக அமைந்துள்ளது. பாட்டன சைலி இருக்கிறதே, சுவாமி எப்படி பாடம் சொல்ல வேண்டும் என்ற சைலி மிக அழகான சைலி. கடினமான விஷயத்தை கூட துல்லியமாக மனதில் கணக்கிட்டு எப்படி சொன்னால் சிஷ்யர்களுக்கு விபின்னமான சிஷ்யர்களுக்கு மனதில் ஏறும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய முகபாவத்தையும் நன்கு உணர்ந்து புரிந்ததா புரியலையா என்பதை தான் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியாக பாடம் சொல்லும் அழகு. அதை வந்து ரொம்ப சகஜமாகவே பண்ண, அதுக்குன்னு ஒரு பிரசக் பிரயத்னம் தேவையில்லை சுவாமிக்கு, அது நைசர்கிகமாகவே ஆயிடுச்சு. இந்த பாடன சைலின்றது நிசர்கமாகவே சுவாமி இடத்துல குடிகொண்டிருந்தது என்று சொல்லணும். வாஸ்தவமா இப்ப பிஎட் பண்ணி அது பண்ணி எதோ பண்ணிலாம் ஒரு பத்தத்திக்கு வரணும்னு நினைக்கிறாளே, அதெல்லாம் இல்லாமல் சுவாமியினுடைய பத்தத்தியை குறிச்சுதான் நம்ம ஆலோசிச்சு பிஎட் என்ன எம்எட் என்ன பிஹெச்டி என்ன அதில் எல்லாமே பண்ணி முடிச்சு விடலாம். ஆனால் சுவாமியினுடைய அந்த சைலியை கடைப்பிடிச்சோன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி பாடம் சொல்ல நம்மளால் முடியும் என்ற அளவிற்கு அந்த லாகவமானது இருக்கும். அதே மாதிரியாக சிஷ்யானாம் ரக்ஷணை, சிஷ்யாருடைய சம்ரக்ஷணத்திலையும் ஒரு லாகவம். கடுவாக யாரையும் சொல்லாமலேயே சிஷ்யால சிக்ஷணம் பண்ணி ரக்ஷணம் பண்றது, சிஷ்ய சிக்ஷணம்ன்றது தன்னுடைய ஆசாரத்தினாலேயே பண்ணிட முடியும். அவர் தான் ஒழுகுதல், தான் கடைபிடித்தல், முதலில் தான் கடைபிடித்தால் எல்லோரும் கடைபிடிப்பார்கள் என்று ஒரு லாகவ யுக்தி. தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நித்திய கர்மானுஷ்டானங்களில் ஒருவிதமான நியூனத்தையும் ஏற்படுத்தாமல் காலதேச வர்த்தமானங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அது சரியான சமயத்துக்கு சரியான காரியங்கள் சுவாமியினுடைய காரியங்கள் கிளப்தமாக ஆயிண்டே இருக்கும், எந்த குறைவுமே ஏற்படாது. என்னைக்கான ஒரு நாளைக்கு பாடம் நின்றுதான்னா நிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும், ஒரு நாள் கூட பாடம் நிக்கல். கடைசி சமயங்களில் உடம்பு சரியில்லாத ஓரிரு நாட்களில் ஏதோ பாடம் நின்றுதே தவிர மற்றபடி இன்னைக்கு சுவாமியினுடைய திருமேனிக்கு அசௌகரியம் என்று சொல்லி ஒரு நாள் கூட கிளாஸ் நின்னதில்லை. இதை நினைக்கிச்ச அடியவங்களுக்கு இந்த இந்த சின்ன வயசுலேயே நிறைய நாட்கள் கிளாஸ் எடுக்க முடியாமல் போகிறத நினச்சி வருத்தப்படணும், வருத்தப்படணும், வெட்கப்படணும். அந்த சுவாமியினுடைய அப்பேற்பட்ட அந்த பாடம் சொல்றதுல நிஷ்டை, சிஷ்யாளிடத்திலே அபாரமான பிரீத்தி இருக்கணும். அது பிரீத்தி இருந்தால்தான் அவன் முன்னேறணுமே, அதுக்கு நாம உபகரணமா இருக்கணுமே, அவசியம் இருந்தே ஆகணுமே, அந்த பொறுப்பாடு என்னிடத்துல இருக்கே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு தான் சிஷ்யர்களை ரட்சிக்கும், அதுதான் பாட்டணத்தில் ஒரு லாகவத்தை உருவாக்கும். அந்த லாகவம் தான் அவரை ராகவராக மாற்றியதோ ரலையோர வேதத்தானூனம் தன் நாமியவ பிரகாசத்தே என்று அந்த குணத்தை அடியன் ஒரு ஸ்லோகமாக இங்கு தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். மேலும் சுவாமி என்னுடைய குணநலன்களை எல்லாம் நம்மால் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க முடியும் என்று தெரியாததால் ஸ்லோகம் மூலமாகவே சொல்லலாம் என்று நினைத்து சில ஸ்லோகங்களை சுவாமி பரமபதிச்ச சமயத்தில் எழுதின சில ஸ்லோகங்கள், அப்புறம் எழுதின சில ஸ்லோகங்கள் என்று வகைப்படுத்தி அவைகளை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதன் மூலம் சுவாமியினுடைய குணநலன்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பவந்தம் மகாந்தம் பவம் சோஷயந்தம் கிருதாந்தம் நிதாந்தம் திரஸ்கிருத்ய பாந்தம் மதந்தே வசந்தம் சாரி சதந்தே வசந்தம் மதந்தே ரமந்தம் சதா தாந்த காந்தம் ஹிருதந்தர் பஜாமஹா என்று பகந்தம் என்று சுவாமியை பற்றியே ஸ்லோகங்கள் எழுதிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பகந்தம் என்ற சப்தமானது சுவாமியையே குறிக்கும். மகாந்தம் மகானான உமை, பவம் சோஷயந்தம் சம்சாரத்தை சோஷணம் பண்ணுபவர், மறுபடியும் சம்சாரம் என்று ஏற்படாமல் பண்ணுபவர், இதுதானே ஆச்சாரியாளுடைய முக்கியமான கிருத்தியம். அதனால் பவம் சோஷயந்தம் கிருத்தாந்தம் நிதாந்தம் திரஸ்கிருத்ய பாந்தம், கிருத்தாந்தம் என்று சொல்லக்கூடிய யமனை திரஸ்காரம் செய்து விளங்குபவர், எப்பொழுது பகவன் நாமாவை அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகங்களை இவைகளை தியானம் பண்ணுகிறோமோ வைஷ்ணவ சின்னங்களை தரிக்கிறோமோ அப்பொழுதே யமன் தான் தன்னை திரஸ்காரார்களாகவே உணர்கிறான். அவர்களுக்கு இவர்கள் திரஸ்கரிக்க வேண்டும் என்று அல்ல, அவனே ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம் வததி யம கிள தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன்றாம் வைஷ்ணவானாம் என்று சொல்லுகிறான். அந்த கணக்கில் தான் தன்னுடைய ஒழுகினால் தான் தன்னுடைய நிச்சய கர்மானுஷ்டானங்கள் மூலமாக வைஷ்ணவோசித்த விவகாரங்களாலும் மேலும் மிகவும் சிறப்பாக விளங்குவதால் அவர் கிருதாந்தனை யமனை நிதாந்தம் திரஸ்கிருத்திய பாதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பாந்தம் அந்த சுவாமியை இன்னும் மேலும் சதந்தே வசந்தம் நல்லவர்களுடைய ஹிருதயத்தில் எல்லாம் வசிப்பவரான மதந்தே ரமந்தம் இரமந்தம் என்னுடைய உள்ளத்தில் மிகவும் குடிகொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவரான அந்த சுவாமியை சதா தாந்த காந்தம் சாந்தோ தாந்தா இத்தியாதி தாந்தி என்று சொல்லக்கூடிய குணங்களை எல்லாம் தன்னிடத்தில் பெற்றிருப்பதாலேயே மிகவும் அழகாக விளங்குபவரான அவரை என்றும் வெள்ளவிளையில் பல்லுடையவர் என்ற அர்த்தத்திலையும் தாந்த காந்தம் தந்தத்தினுடைய காந்தியே உடையவர் தாந்த காந்தா என்று சொல்லலாம். அந்த மாதிரி சிரிச்சார் அவ்வளோ அழகு. சதா தாந்த காந்தம் தந்தர் பஜாமகா என்று ஒரு ஸ்லோகமாக அப்பொழுது அடியன் சமர்ப்பித்த ஸ்லோகம் சுவாமி பரமபுரிச்ச சமயத்தில் அடியனுடைய திருத்தகப்பனார் அங்கே எழுந்திருந்தார். அந்த சமயத்துக்கு எழுதிட்டார். அவருக்கு அவருடைய முதல் மனைவியினுடைய மாமாவாக சுவாமி எழுதியிருந்ததுனால எப்படியாவது பரமபுரிச்ச சமயத்தில் வந்துடணும். அதுக்கு முன்னே நிறைய சமயத்தில் வந்து தண்டை சமர்ப்பிச்சிருக்கார். அந்த சமயத்திலையும் எழுதிட்டார். அடையன் அப்ப பாடசாலையில் கடைசி வருஷம் வாசிச்சுட்டு இருந்த சமயம் பரீட்சை மட்டும்தான், பாக்கி சுவாமி பரம் வச்சாச்சு. ரிசல்ட் சுவாமிக்கு தெரியாதுன்னு நாங்கெல்லாம் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஸ்தித்தியானது ஏற்பட்டு அந்த சமயத்தில் அப்பா எழுதுறது நாலு ஸ்லோகம் எழுதுறா ஸ்லோகம் எழுதுறான்னு இருந்தார். அடையன் ஸ்லோகமே எழுதினதில்லை. அதுக்கு முன்னே ஒரு ஸ்லோகம் எழுதினான் இல்லை. அந்த சமயத்தில் கருணாகராச்சார சுவாமி அவருடைய தகப்பனார் சுவாமி கண்ணன் சுவாமி, இப்போ அவருடைய மதுராந்தகம் சுவாமியுடைய பேரனான கண்ணன் சுவாமி, எல்லாரும் ஸ்லோகங்கள் எழுதி சமர்ப்பிக்கிச்ச. ஐய நீ எழுதுறா நீ எழுதுறானா அடையனால் என்ன எழுத முடியும், அவள்லாம் பெரியவ மகான்கள். அடையன் அப்பதான் சிரோமணி முடிக்கவே இல்லை இன்னும். ஆனா அப்பா வந்து சொல்லிட்டாரே ஸ்லோகம் எழுதணுன்றதுக்காக எழுதினேன் இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்லோகங்கள். ஆனா அதையும் ரசிச்சா இன்னும் குறை இல்லாம இருந்துருத்துன்றதாக எல்லாரும். அதுல குணங்கள் இருக்கோ இல்லையோ அப்ப எழுத ஆரம்பிச்ச ஸ்லோகங்கள். அப்புறம் கொஞ்சம் ஏதோ சந்தர்ப்ப விசேஷங்கள்ல எழுதுறதே தவிர இப்போ ஸ்லோகம் எழுதுறதுன்றத வழக்கமா வச்சுக்கல. மேலையும் இந்த சுவாமியினுடைய விஷயமாக சமர்ப்பிச்ச ஸ்லோகங்கள் ஆனப்படினால அடையனுக்கு அது மனசுலயே நின்றுடுத்து. அதனால எப்பவும் எழுதி வச்சுக்கல. இப்பதான் அடையன் டைப் பண்ணேன் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம், மனசுல இருந்த ஸ்லோகங்களை டைப் பண்ணேன். அதுல அடுத்த ஸ்லோகமானது அடையன் வந்து மனசுக்குள்ள சுவாமி இல்லையேன்ற வருத்தத்தை ஒரு ஸ்லோகமாக தெரிவிச்சிருக்கு. என்னன்னா கோவா சிருஷ்டுவா சசியவர்கான் உல்லாசிய விஹங்கமான் இச்சேச்சே தாம்ஸ்ட விச்சேத்தும் பரிஹாசியோ நவாபவேத் என்றும் விஷ்ணுஸ்து பகவானேஷா உல்லாசிய சுவாமினா பகூன் சுவாமியசூன்ஹி விமுஷ்ணன் ஸ்வான் பரிஹாசியோ பவேன்னு என்று அந்த இரண்டு ஸ்லோகங்கள் இரண்டு ஸ்லோகங்களும் சேர்ந்து ஒரு பாவத்தை இங்கு சொல்லுகின்றன. யாராவது ஒரு மனிதன் அற்புதமான ஒரு வனத்தை சிருஷ்டித்து அதில் விதவிதமான மரங்களையும் விதவிதமான பயிர்களையும் நன்கு செழிப்பாக வளரச் செய்து அதில் குயில்களையும் மயில்களையும் கூவவிட்டு அதில் விதவிதமான பட்சிகள் சந்தோஷமாக பழங்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தருவாயில் அந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட வேண்டும் என்று நினைப்பானா? நினைத்தால்தான் அவனை எல்லோரும் பரிகாசம் பண்ண மாட்டார்களா? ஆனால் இந்த பகவான் விஷ்ணுவானவன் இந்த சுவாமி என்கிற அற்புதமான ஒரு வனத்தை படைத்து அதில் உள்ள செழிப்பான பயிர்களை எல்லாம் விதவிதமான பட்சிகள் வந்து அந்த பழங்களை எல்லாம் உண்ணுமாறு செய்வித்து சிஷ்யர்களான பட்சிகளை எல்லாம் அந்த மரத்தை ஆசிரித்து இருக்கும்படி செய்து ஒரு பெரிய வட்டவிருஷமாக உருவெடுத்த அந்த மரத்தை வெட்டி பரிகாசத்துக்கு உள்ளாகிவிட்டானே. சுவாமி அசூன்ஹி விமுஷ்ணன் ஸ்வான், சுவாமிய சுவாமியினுடைய அசூன் பிராணங்களை விமுஷ்ணன் திருடிக்கொண்டு அது என்னதா இருந்தாலும் பரிகாசனாக ஆகிவிட்டான். ஏன்னா அதுக்கு மேல என்னடா பரிகாசத்துக்கு விஷயம்னா தந்தை தானே அபகரிப்பான் ஆயார் நாவத்த ஸ்வான் பரிஹ ஸ்வான் சொல்ல ஸ்வான் ஸ்வான் அசூன் விமுஷ்ணன், தன்னுடைய பிராணனையே தானே திருடிந்து என்ற அர்த்தம் பத்தினால தன்னுடைய வஸ்துவை தானே திருடினா யாருன்னா பரியாசம் பண்ணாம இருப்பாளா, இன்னொரு வியங்கியார்த்தம் வரா மாதிரியாக. சுவாமியன் சூன்ய விமுஷ்ணன் ஸ்வான் பரிஹாசியோ, அதே சாட்சாத்தாக பரிஹாசம் பண்ண முடியாது பகவானு. அதே சமயத்துல தன்னுடைய சொத்தை தானே எடுத்துக்கிறோம்னா பரிஹாசம் பண்ணாமையும் இருக்க முடியாதுன்ற அர்த்தம் துவனிக்க பகவன் இந்த தாத்பரியம் இல்லாமல், ஆனால் சுவாமி பரமபட்ச விஷயத்துல வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியாக. அதை யாரிடத்துல தான் தெரிவிக்கிறது அந்த வருத்தத்தை? அது பெருமாளதான், பெருமாளிடத்துலதான் தெரிவிக்கணும்ன்றதுனாலையும் பெருமாளை நேரடியா சம்போதனம் பண்ணி சொல்லாமல் இன்டைரக்டா பெருமாள் பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்றதுலையும் அது எனக்கு அன்னைக்கு அந்த ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் காரணபூதமானவர் விஸ்வகுநாதர் சம்புக்காரரான வெங்கடாத்ரி சுவாமி தான். அவர்தான் இந்த யுக்தியை கையாண்டு பகவான கிருஷ்ணானு ரூபமாக நிந்த பண்ணி விஸ்வாச பூர்வமாக ஸ்தோத்திரம் பண்றவர். அந்த கிரந்தத்தில் அந்த மாதிரி அமைச்சிருக்காரு இதே பாவத்தை. அதே மாதிரியாக இந்த சுவாமியானவர் புது அக்ரஹாரத்தில் எழுந்திருந்தார். புது அக்ரஹாரத்தில் எழுதி ராஜா பாடசாலையில் அற்புதமாக எல்லோருக்கும் பாடம் சொல்லிக்கொண்டு மிக வருஷங்கள் எழுதியிருந்தாரு. தன்னுடைய வாழ்நாட்கள்ல ரிட்டையர்மெண்ட் பரியந்தம் அங்கேயே எழுதியாயிருந்தது. அந்த சமயம் வந்து ஒரு உத்தமமான காலம், நிறைய பேர் ஆசிரியத்தார்கள் என்றாலும் ஸ்ரீரங்கம் தான் இன்னும் நிறைய பேரை ஆசிரியத்தும் நிறைய பேர்களை உஜ்ஜீவனம் பண்ணுவதற்கும் உபகாரகமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த புது அக்ரஹாரத்தில் எழுந்த சமயத்தில் அதை எல்லாரும் புது அக்ரஹாரம் புது அக்ரஹாரம் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் வஸ்துதா அது ஒரு காரண விசேஷத்தினால புதாகிரஹாரம் என்று சொல்லும்படி ஆயிற்று என்றால் அந்த காரண விசேஷம் சுவாமி தான் என்று அர்த்தம் பட இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது அப்புறம் அடைய சுவாமியை பத்தி எழுதணும்னு வச்சா எப்போ தோணி எழுதின ஸ்லோகம். அப்புறம் வரப்போற ஸ்லோகம் சுவாமி எழுதியிருந்த போதே எழுதின, அது சுவாமி பரமச்ச போது எழுதின ஸ்லோகம் இன்னொன்னு வரப்போறது. நடுவில் இந்த புதுவக்ரஹார ஸ்லோகத்தை விஞ்ஞாபிக்கிறேன். புத்வக்ரஹாரைதி நாம புரா எதாசீத், முன்பு புது அக்ரஹாரம் புது அக்ரஹாரம் இருந்தது. அதுக்கு அதுல என்னடானா, அது சம்ஸ்கிருத பதமா மாத்தினானா என்னடா ஆகும்னா நவ்யாகிரஹாரான்னு ஆகும். புது பிளஸ் அக்ரஹாரம் நம்மளுக்கு தமிழ்ல சந்தி வந்து புது அக்ரஹார புத்வக்ரஹாரம்னு ஆகாது. ஆனா சம்ஸ்கிருத சப்தமத்துல புது பிளஸ் அக்ரஹாரம்னா புத்வக்ரஹாரம்னு எழுதலாம். ஆனா வசுதா தமிழ சந்தி வராத சப்தத்தை சம்ஸ்கிருதத்துல சந்தி யுக்தமா எழுதலாமான்னு ஒரு கேள்வி இருக்குதான் இருக்கும். அது அது எனக்கு இந்த இடத்துல சந்தசுக்கு புது அக்ரஹாரைத்தி நாமன்னு வராது, அதனால புத்வக்ரஹாரன்னு சந்தியை அது எனக்கு ஏத்த மாதிரி வளைச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல சம்ஸ்கிருத சப்தத்தோட கூட சந்தி வரலாம் தமிழ் சப்தத்துக்கு என்ற ஒரு கணக்குல புத்வக்ரஹாரஹா அப்படின்ட்டு இந்த சப்தத்தை அது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல வித்வான்களுக்கு சம்மதம் இல்லைன்னா அது வந்து ஒரு சமத்காரமா பண்ணல் தான்றத உணர்ந்து அதை அடையனை மன்னிச்சுடுவான். ஏன்னா புது பிளஸ் அக்ரஹாரா புத்வ கிரஹாரான்னு தமிழ் சப்தத்தோட சம்ஸ்கிருத சப்தத்துக்கு சந்தியை உண்டு பண்றதுன்றது என்னன்னா தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ற மாதிரியா சுவாமி தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சமானமான கௌரவம் கொடுத்து விளங்கினவர். அதனால சரி அந்த சம்பந்தம் இன்னும் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக புத்வக்ரஹாரஹான்ற சப்தத்தை அறியன் உபயோகப்படுத்திருக்கணும் என்று கூட நினைத்து பார்க்கலாம். புத்வக்ரஹார இது நாம புரா எதாசீத், முன்பு எந்த ஒரு பெயரானது இருந்ததோ அதற்கு சம்ஸ்கிருத பதம் என்னடானா நவ்யக்ரஹாரஹா இது சம்ஸ்கிருத நாம பாதின்னு இருக்கு. அதில் நம்ம வெறும சம்ஸ்கிருத நாம பாதின்னு கூட சொல்லலாம். பாதி சம்ஸ்கிருத பதம், அக்ரஹார சப்தம் சம்ஸ்கிருத பதம், புதுவந்த சப்தம் இல்லை. புத்வக்ரஹார இது நாம புரா எதாசீத் தஸ்மின் சம்ஸ்கிருத நாம பாதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சம்ஸ்கிருத நாம பாதி இருக்கிறதுனால அது பாத்தின்றத பாதின்னு மாத்தின்றா கூட அதுல சம்ஸ்கிருத பெயர் பாதி இருக்குன்னு அர்த்தம் கிடைக்கும். இல்லைன்னா நவ்யக்ரஹாரஹா இது நவ்யாகிரஹாரஹா இது சம்ஸ்கிருத நாம பாதி, அதற்கு நவ்யாகிரஹாரம் என்று இப்பொழுது சம்ஸ்கிருத பெயராக விளங்குகிறது. எப்படி கொத்தமங்கலம் அப்படின்றதுக்கு நவ்யமங்கலம்னு சொல்றாலும் அந்த மாதிரி புது அக்ரஹாரம்ன்றத நவ்யாகிரஹாரம்னு சொல்லலாம். ஆனால் இந்த நவ்யாகிரகமாகமானது புதாகிரஹாரமாகவும் விபுதாகிரஹாரமாகவும் மாறியது. கால விசேஷம். எதனாலன்னா ரெண்டு காரணத்தினால, ஒன்னு வந்து பட்டாபிராம நிதி மேத்திய, அது வந்து பட்டாபிராமன் பெருமாள் அங்கே ஏற்றிருக்கார், அவரே ஒரு பெரிய நிதி. அந்த நிதியை தன்னோட அந்த பெருமாளை அந்த ஸ்ரீகிராமமானது தன்னுள் வைத்துக் கொண்டிருப்பதால் அது விபுதாகிரகாரமாக மாறி, விபுதாகான தேவதைகளுடைய அக்ரஹாரம் என்ற அர்த்தத்தில் விபுதாகிரகாரம் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ரீ ராஜவ குரும் ததோபி பூயகா ஸ்ரீ வீர ராஜவ குரும் இவரையும் அடைந்து பட்டாபிராமநிதி மேத்திய ததோபி பூய ஸ்ரீ வீர ராகவ குரும் என்று இந்த சுவாமியை அடைந்து அது புதாகிரகாரமான மாறியது, புது அக்ரஹாரம் என்றது புதாகிரகாரம் என்று சொல்லும்படி ஆயிற்று. இதை வந்து அரியனுக்கு ஆள்பாக்கம் கண்ணன் சுவாமி, கிருஷ்ணமாச்சார சுவாமின்னு எழுத கண்ணன் சுவாமின்னு சொல்லுவோம், அவரும் அதே ஊர்லேயே இருந்துட்டு தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ அந்த சுவாமியும் மதுராந்தகம் சுவாமி எழுந்திருந்த காலத்தில் கொஞ்ச நாள் அங்கே எழுந்திருந்தார். அவர் தான் இந்த விஷயத்தை அடைய சொன்னார், சுவாமி எழுந்ததுக்கு அப்புறம் அது புதாகிரகாரமாக மாறிவிட்டது, புது அக்ரஹாரம்னு சொல்றதில்லை என்ற விஷயத்தை எப்பொழுதோ அடியனுக்கு கூற அது நினைவிற்கு வர இந்த ஸ்லோகத்தை அடியன் அமைத்துள்ளேன் உங்களுடைய சந்தோஷத்திற்காக. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். புத்வக்ரஹாரைதி நாம புராய தாசீன் அவ்யாக்ரஹாரைதி சம்ஸ்கிருத நாம பாதீம் பட்டாபிராம நிதி மேத்ய ததோபி பூயஹா ஸ்ரீ வீரராகவ குரும் சமுதாக்ரஹாரஹா என்று சுவாமி பரமசோடனே எழுதின ஸ்லோகங்கள்ல இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது மறுபடியும் பாதி முக்கால் வாசி திருடப்பட்ட ஸ்லோகம். இது ஸ்லோகமானது வேற விஷயத்துல விஸ்வகுணாதிருஷ்ட சம்பூல வெங்கடாத்திரி சுவாமி அதாவது லக்ஷ்மி சாஸ்திரம் இயற்றியவர் எழுதியிருக்கிற ஸ்லோகம் தான். அடியில் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு காரியம் பண்ணல, கடைசி லைன்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு மீதி ஸ்லோகத்தை அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் அது சுவாமிக்கு ரொம்ப அற்புதமா பொருந்தும். இந்த மாதிரியாக சில பேருக்கே பொருந்தக்கூடியதாக இந்த ஸ்லோகம் அமையக்கூடும். அந்த மாதிரியாக யாருக்கெல்லாம் பொருந்துறதோ அப்ப இந்த கடைசி லைனை மாத்தினோன்னா நம்மளுக்கு சிலருக்கு இந்த ஸ்லோகம் ஒத்துவர், எல்லோருக்கும் ஒத்துவரும்னு சொல்ல முடியாது. சுவாமியினுடைய ஹிருதயமானது அதி கம்பீரமானது என்பது தெரிந்து கொள்வதற்காக காம்பீரியன கதாசரஸ்ய ஹிருதயம், தன்னுடைய காம்பீரியத்தினால் பெருமாளுடைய ஹிருதயத்தை அனுசரிப்பவர், பெருமாளுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரியாக சுவாமியினுடைய ஹிருதயம் கம்பீரமானது. ஆனால் மேலெழுந்த வாரியா பார்த்தா மாதுரியம், எல்லா இடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். மனசுல என்ன இருக்குன்னு யாரும் புரிஞ்சுட்டால் அது ஒன்றும் வசதி கிடையாது, மனசுல இருக்கிறது தெரியாம இருக்கணும். அது வந்து கோப்பியமான விஷயத்தை கோபனம் பண்ணணும், தான் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது உயர்த்தி அல்ல, என்ன ரெலவெண்டா இருக்கணுமோ அதை மட்டும்தான், எது ரெலவெண்டோ அது மட்டும்தான் பேசணும், அதுதான் காம்பீரியம். நினைச்சதெல்லாம் பேசுறது காம்பீரியம் இல்லை. அதனால் பெருமாள் கூட ஏதோ பக்தாள் விஷயத்துல பக்தாளிடத்துல சிறிதாகத்தான் பேசுவார், அதிகமா பேசினது அவர் அர்ஜுனிடத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியாக அதிவாத்சல்யத்தினால சில பேரிடம் பெருமாள் நன்றாக பழகினாலும் அதி கம்பீரமான மனதை உடையவர், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கம்பீரமானவர். அப்படி காம்பீரியன கதாசரஸ்ய ஹிருதயம் மாதுரியதா தத்கிரம், மதுரமா இருக்கிறது, மதுராந்தகம் சுவாமியிலேயே மதுர சப்தம் இருக்கு, அந்த மாதுரியத்தினால அவருடைய வாணியை ஒப்பவர் ஒத்தவர். பெருமாளுடைய வாணி எப்படி மதுரமோ அந்த மாதிரி மாதுரியம் சுவாமி இடத்துல, அந்த பெருமாளுடைய வாக்குல இருக்கிற மாதுரியம் தான் சுவாமியினுடைய திருமேனியிலும் அவருடைய பழக்க வழக்கங்களிலும் அந்த மாதுரியம் வந்து சேர்ந்துள்ளதோ என்று நினைக்கும் அளவிற்கு இனிமையாகவும் இனிமையாக பேசுவதிலும் இனிமையாக பழகுவதிலும் நிகரற்றவர் என்ற அர்த்தம். மாதுரியதா தத்கிரம் என்ற சப்தத்தினால் பெருமாளுடைய குணங்கள் தான், எத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் என்று பெருமாள் குறிப்பிடுவது போன்று அந்த பகவானுடைய தேஜஸினுடைய அம்சமாகத்தான் இவர் அவதரிக்கிறார் என்ற அர்த்தம் துவனிக்க இந்த ஸ்லோகமானது அமைக்கப்பெற்றுள்ளது. இது அரியன் அமைத்த ஸ்லோகம் அன்று என்று முன்பே கூறிவிட்டேன். மேலும் ஸ்வேதிநாச யசஸ்ததிய மனகம், அந்த வெளுத்தா இருக்கிற அந்த தன்மையினால அந்த பெருமாளுடைய யசஸ் உன்னுடைய வெளுப்புதான் இந்த வெளுப்போ என்று நினைக்கலாம். படியா பெருமாள் கருப்பா இருந்தாலும் திருமேனி அவருடைய யசஸ் ஆனது வெள்ள விளையில் இருக்கக்கூடிய யசஸ். அப்படிப்பட்ட யசஸ் தான் சுவாமியுடைய திருமேனியாக மாறியதோ என்று சொல்லும் அளவிற்கு ஸ்வேதின்னாச்ச யசஸ் ததிய மனகம் சைத்தில்யதா தத்திருப்பாம். சைத்தில்யம் என்று எந்த ஒரு குணம் என்றால் உள்ளத்தினுடைய நெகிழ்ச்சி. ஒரு கஷ்டத்தை பொறுத்து கொள்ளாத அளவிற்கு அந்த சிச்சிலமாக மனசை மனசினுடைய காட்டின்யம் இல்லாமல் இருக்கு. மனசு கடினமா இருந்தா இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த சமதுக்க துக்கித்தமோ அதனுடைய நிராட்சி கீர்ச்சையோ ஏற்படாது. அதனால் சுவாமியிடத்தில் அந்த சைத்தில்யமானது உண்டு. ஐயோ கஷ்டப்படுறதே இந்த ஜந்து அது கஷ்டத்திலேருந்து காப்பாற்று. எங்க இந்த சிஷ்ய கோஷ்டிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல சுவாமி வாக்குவாதம் பண்ணி எங்களை காப்பாற்றணுன்றதுக்காக சுவாமி இறங்கிடுவார். அந்த மாதிரிலாம் காலங்கள்லாம் இருந்து நடந்து சுவாமியினுடைய கிருப்பா இருக்கு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஏதோ எங்களுடைய தவறுகளை கூட மன்னிக்கக்கூடிய அளவிற்கு பெரியோர்கள் முகமலர்ச்சி அடைவார்கள். தவறு செய்திருப்பினும் கூட சுவாமி இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். தவறு இனி செய்ய மாட்டான், ஏதோ செய்துவிட்டான் என்று சொல்லி எங்களை காப்பாற்றுவதிலேயே கருத்துடையவராக இருந்ததனால் அந்த சைத்தில்யமானது வெளிப்படுகிறது. அது பகவானுடைய கிருப்பை போன்றது அந்த சைத்தில்யம். நைர்மல்யாதிசயேன கஸ்ய திஷணம், நிர்மலமாக இருப்பது உள்ளத்திலும் உடலிலும் நிர்மலமாக இருப்பது என்றது சுவாமியிடத்துல பார்க்கலாம். அந்த நைர்மல்யம் என்பதனால் என்னடா பெருமாளுடைய ஞானம் எப்படி நிர்மலமோ அந்த மாதிரியாக நைர்மல்யாதிசயேன கஸ்ய திஷணம் அந்த பெருமாளுடைய ஞானத்தையும் நித்தியம் பிரசாதேன தத் பக்திரம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது அவருடைய முகாரவிந்தத்தை அனுசரிப்பவர் என்றும் தற்பத சமாஸ்கிருஷ்ட ஸ்வபக்தியாயுமே. எதனால்தான் இந்த குணங்கள்லாம் சுவாமியிடத்துல பகவத் குணங்கள்லாம் நிறைந்தன என்று கேட்டால் அவருடைய அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியித்த தன்னுடைய பக்தி இருக்கிறதே அந்த பக்தியினால்தான் இந்த குணநலன்கள் பகவானிடமிருந்து இவர் பெற்றுள்ளார் என்பதை உணரலாம். அந்த அம்புயத்தால் கணவன் தாளினை சேர்ந்து எமக்கும் அவை தந்த தகவுடையார் என்று சுவாமி தேசிகன் குறிப்பிடும் அந்த குறிப்பானது நினைக்கும் தோறும் இந்த சுவாமியையே நினைப்பூட்டும் அளவிற்கு அடியன் மனதில் சுவாமி எழுதியிருக்கிறார். அதனால் இந்த ஸ்லோகமானது அடியன் கடைசி லைனில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஸ்லோகம் சுவாமிக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது என்று உணர்ந்து சந்தோஷப்படுகிறேன். காம்பீரியேன கதாதரஸ்ய ஹ்ருதயம் மாதுரியதஸ்தத்கிரம் ஸ்வேதின்னாச்ச யசஸ்ததீயமனகம் சைதில்யதஸ்தத்கிருபாம் நைர்மல்யாதிசயேன தஸ்ய திஷணாம் நித்யம் பிரசாதேன தத்வக்த்ரம் சானுசரந்தி தத்பத சமாஸ்லிஷ்ட ஸ்வபக்த்யாயிமே. அதற்கப்புறம் காலாந்திரத்தில் ஒரு ஸ்லோகமானது மனசுக்கு ஸ்புரிச்சு. அதாவது மதுராந்தகம் சுவாமி மதுராந்தகம் சுவாமின்னு எல்லாரும் சொல்றாளே, எதனாலடா மதுராந்தகம் சுவாமி திருநாமம் வந்ததுன்னா எல்லாரும் சகஜமா சொல்லக்கூடிய அர்த்தம் மதுராந்தகத்தில் அவதரிச்சவர், மதுராந்தகத்தில் தீர்த்தக்காரர் சுவாமி. அப்படி விஜயராகவன் அதாவது ராமன் சன்னதியில எதிகாத்த ராமன் சன்னதியில தீர்த்தக்காரராக விளங்கியதனால் மதுராந்தகம் சுவாமி என்றும் அங்கு மதுராந்தகத்தில் அவதரித்ததால் மதுராந்தகம் சுவாமி என்றுதான் எல்லோரும் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் அது அல்லாமல் அவருக்கு மதுராந்தக சப்தத்துக்கு வேற ஒரு அர்த்தம் கிடைக்குமோ என்று பார்த்து அதற்கு ஒரு காரணம் இங்கு உத்பிரேட்சை செய்துள்ளேன். மதுரோஹி அந்த கோப்பியசிய மதுவாக் பட்டுதாசிரயாத்து மதுராந்தக பூஜாத்தோ மதுராந்தக சுவாமினா என்று மதுரோஹி அந்த கோப்பியசிய அந்தகன் என்று சொல்லக்கூடிய யமன் கூட யாரிடத்தில் மதுரமாகத்தான் பேச நினைப்பானோ அந்த கோப்பி அசிய மதுரஹா மதுரஹா அந்தகா எஸ்ய சஹா என்று ஏண்டா அந்த மாதிரினா இவர் மதுவாக்பட்டு மதுவா பேசத்துல மிருதுவா பேசத்துல மிருதுவாகவும் தேனொழுகவும் பேசுவதில் வல்லவரானபடியினால் இவரிடத்தில் நாம் எப்படி பருஷமாக பேசுவது என்று யமன் கூட அஞ்சி மதுரமாகவே இவருடன் பேசுவானோ என்று அர்த்தம். அதனால் மதுராந்தக சுவாமி என்றும், மதுராந்தக பூஜாத்தா, மதுராந்தக பூஜாத்தான்னு வச்சுக்கலாம், மதுராந்தக பூஜாத்தான்னு வச்சுக்கலாம். பூகுனால் பட்டணம் அர்த்தம். மதுராந்தக புரம் என்று மதுராந்தகம் என்கிற புறத்தில் உண்டானவர் மதுராந்தக பூஜாத்தா, மதுராந்தக பூஜாத்தான்னு வச்சுக்கலாம். அப்படி மதுராந்தக பூஜாத்தரானதுனால மதுராந்தகம் சுவாமி என்ற திருநாமம் ஏற்பட்டதோ என்று இந்த ஸ்லோகத்தில் உத்ரேட்சம். இவர் எப்படியானா சுவாமி தேசிகன் ஏற்கனவே அடியன் சொன்ன மாதிரி விம்சத்தியப்தேபி சுத்த நானாவித வித்யான்னு பார்த்தோமோ, அதே மாதிரி அநேக வாரம் ஸ்ராவித சாரீரிக பாஷ்யா, வருஷா வருஷம் ஸ்ரீபாஷ்யம் யாருக்காவது ஆரம்பிச்சு முடியும், அந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்நாளில் அநேக வாரம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்தவர். அதனால அந்த சுவாமியினுடைய விருதமும் சுவாமிக்கே, மதுராந்தகம் சுவாமிக்கும் உரித்தாகக்கூடிய அளவிற்கு திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா என்று சொல்லலாம், அநேக வாரம்னு அனுசரிச்சு. அதே மாதிரி ஞான வைராகிய அனுஷ்டானங்களினுடைய ஒரு நிதியாக விளங்கியவர். எல்லா விஷயத்திலையும் சந்தேகம் கேட்டு தெளிந்து கொள்வார்கள் எல்லோரும். சுவாமிக்கு எதிரி என்று யாரும் கிடையாது, ஆனால் கருத்தில் யாராக இருந்தாலும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார், தன்னுடைய கருத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஒரு சந்தர்ப்ப விசேஷத்தில் அந்நங்கராச்சார சுவாமி கூட சுவாமியினுடைய கிரகத்துக்கு எழுதி சுவாமியோட கலந்து பேசிட்டு எழுந்ததுண்டு. அப்படி எழுதிக்கிச்ச உத்தரவுத்தர் ஏதாவது எழுதிப்பாளே தவிர நேரடியாக பார்த்துட்டாள்னா அந்நங்கராச்சார சுவாமிக்கு சுவாமி இடத்துல அபாரமான ஒரு ஈடுபாடு, ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கொத்தர் ரொம்ப பிடிக்கும். அப்படி பழகி இருக்கவாள், ஏதோ சப்தத்தில் விளையாட்டுகள் நிறைய பண்ணுவாள், எழுதச்ச ஒத்தருக்கொத்தர், ஆனால் மற்றபடி கருத்தொருமித்தவர்களாகவே விளங்கினார்கள். கற்றாரே கற்றாரே காமுருவர் என்ற வசனமானது அவர்கள் இருவருடைய விஷயத்திலும் பொருத்தமாக இருந்தது. அதே மாதிரியாக புத்தூர் வக்கீல் சுவாமியும் அடிக்கடி எழுதி சுவாமியோட நன்னாக நன்றுங்கு பழகி பேசிவிட்டு எழுவார். அதே மாதிரியாக வெளுக்குடி சுவாமி எழுவார். இவாள்லாம் எழுற சமயத்தில் எங்களுக்கு காலக்ஷேபம் நடுவில் நின்றுடும். அந்த மாதிரியான சந்தர்ப்ப விசேஷங்கள் கருணாகராச்சார சுவாமி எழுதி நிறைய காலக்ஷேபங்களே பண்ணியிருக்கார் சுவாமியிடத்துல. அதே மாதிரியாக அடியன் வல்லிபுரம் சுவாமியின் காலக்ஷேபம் பண்ணச்சும் கருணாகராச்சார சுவாமி எழுவார். அவரிடத்துல ரொம்ப அற்புதமாக எங்க சுவாமியும் பேசியாகும் ரொம்ப சந்தோஷத்தோட. அதே மாதிரி எல்லாரும் எழுந்து போயிடணும். அந்த சுவாமி கருணாகராச்சார சுவாமி எழுதிட்டார்னா நாங்களாம் எழுந்து போயிடுவோம், அவருக்கு தான் அவரோட தான் பேசுவார் மதுராந்தகம் சுவாமி. அதே மாதிரி வல்லிபுரம் சுவாமியும் சுவாமியோட தான் நிறைய பேசுவார். அப்படி கருணாகராச்சார சுவாமி போன்றவாள்லாம் இந்த மதுராந்தகம் சுவாமியை நிறைய ஆசிரியிருக்கார். அது தவிர உறவு இருந்தாலும் கூட உறவு காட்டிலும் அந்த சுவாமித்துவமானது தான் எப்பொழுதும் பரிமளிக்க விளங்கியது. எல்லா உறவுக்காராலும் கூட உறவுன்னு சுவாமியை ஆசிரியத்த விட அவர் நமக்கு சுவாமி என்று ஆசிரியத்தவர்களே உறவுக்காரர்களும் அப்படியே இருந்தார். அப்பேற்பட்ட நாவல் பாக்கம் வரதாச்சார சுவாமி மாப்பிள்ளை தான், மாப்பிள்ளை என்ற எண்ணத்தோட அணுக மாட்டார். அவர் சுவாமி என்ற எண்ணத்தில் அப்பேற்பட்டவருக்கு நம்ம மாப்பிள்ளையா இருக்கோமேன்ற ஒரு ஒரு ஒரு பகவானிடத்துல கிருத்தஜத்தையோட அந்த சுவாமியை அணுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி சுவாமியினுடைய குணநலன்கள் அப்படிப்பட்டது. வாசாமகோச்சரமான மகர்ஷி துல்லியராக எழுதியிருந்தார். ஏதோ மகர்ஷிகள் நம்ம ஏதோ மகர்ஷிகள் சரித்திரம் எல்லாம் வாசிக்கிறோம், அப்பெல்லாம் கூட இந்த மகர்ஷினாலே நம்மளுக்கு சுவாமியுடைய ஞாபகம் தான் வரும். ஏன்னா இந்த ஊர்லேயே மகர்ஷி வாசுதேவாச்சார சுவாமின்னு புத்தங்கோட்டம் சுவாமி எழுதியிருந்தார். அவருடைய காலத்துல வசித்தவர் தான் இந்த சுவாமியும். வசிஷ்டருக்கு துல்லியமாக சொல்லலாம். எல்லா குணநலங்களும் மட்டும் அமைய பெற்றதன்றி யாருக்கு என்ன உபாயத்தை சொல்ல வேண்டுமோ அந்த உபாயத்தை சொல்லி எல்லோருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்திருந்ததனால் வசிஷ்ட துல்லியத்துவம் சொல்லலாம். சுவாமி கண்ணன் சுவாமி தன்னுடைய உபன்யாசத்தில் அகஸ்திய தௌல்யத்தை சொல்லி, ஆனால் அகஸ்திய துல்லியர் இல்லை என்றும், விதிரேக அலங்காரங்களையும் உள்ளடக்கி அற்புதமான சில விஷயங்களை சாதித்திருந்தார். இவரும் கும்ப மாசத்துல அவதரித்தவர், அவரும் கும்ப சம்பவர், இவரும் அவர் தமிழை வளர்த்தவர், இவரும் தமிழுக்கு ஆதரமளித்தவர் என்றெல்லாம் கூறி இவரும் சுளுக்கிக்கிட்ட சாகரஹா என்று அடியன் அதுல இன்னொரு பதத்தையும் ஆட் பண்ண விரும்புறேன். அவர் சமுத்திரத்தை எல்லாம் ஆசமனம் பண்ணவர் அகஸ்தியர். அதே மாதிரி இவர் சம்ஸ்கிருதம் என்ற சமுத்திரத்தையும் திரவிட வேதாந்தம் என்ற சாகரத்தையும் தான் தன் கையில் ஆசமனம் தன்னுடைய கையால எடுத்து ஆசமனம் செய்துவிட்டவர். அப்படியாக வாசோ விதேயமாக வேதாந்தங்களையும் உபய வேதாந்தங்களையும் வேதத்தையும் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டிருந்தவர். அது மட்டும் இல்லாம எல்லா ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகளும் பஞ்சஸ்தவமா இருக்கட்டும், ஸ்ரீகுண ரத்ன கோஷமா இருக்கட்டும், சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், காவியங்களா இருக்கட்டும், எல்லாமே சந்தர்ப்பத்தில் ஞாபகம் பறிச்ச அடியனை பார்த்தே சாதிச்சாகும். ஏன்னா அடியன் கொஞ்சம் காவியங்களில் ஈடுபாடு இருந்ததுனால ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் சாதிக்கிச்சு. அடியன் ஸ்லோகம் வந்துருச்சுன்னா அடியனை தான் கட்டாட்சிச்சான். அடியனை கட்டாட்சி மீதி ஸ்லோகம் அடியன்னு சொல்லிடுவேன். நிறைய சந்தர்ப்பங்கள்ல சொல்ற மாதிரியாகவும் அமைஞ்சிருக்கு. அதை சொல்ல அவன் பார்த்து வச்சிருப்பான், அதுக்கு தான் அவன் சொன்னேன் அப்படின்னு விளையாட்டா சாதிச்சான். அப்படி இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை எடுத்து வச்சு நின்றுட்டு இருப்பேன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே. அதை சுவாமி கட்டாட்சிச்சாயிடும், இதோ நல்லத்துல தான் புத்தி போறது, சரி ஸ்ரீகுணரத்ன கோஷம் தான் கையில எடுத்துட்டு போல அப்படின்னு அப்படி பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு போனவரை கிளாஸ்ல நடுவில் ஒரு ஸ்ரீகுணரத்ன கோஷமே சாதிச்சான் ஸ்லோகம் சொல்லி விஜய் அவன் பார்த்துருப்பான் அந்த ஸ்லோகத்தை விளையாட்டா சாதிச்சான். அந்த மாதிரியாக ஒவ்வொருத்தர் இடத்துலையும் விசேஷமான கிருப்பை செலுத்துவதற்கு ஏதோ ஒரு காரணம், அது ஒரு காரணமே போறோம் அவருடைய கிருப்பைக்கு பாத்திரமா இருக்கு. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குணம் இருந்ததுன்னா போறோம் அந்த குணத்தையே பரகுண பரமானும் பர்வதீ கிருத்திய நித்தியம் நிஜகதி விகசந்தா சந்தி சந்த கியந்தா என்று கேட்டானே, அந்த பரமா மத்த வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன குணத்தை பெருசாக கருதி மதிக்கக்கூடிய தன்மை அந்த சுவாமி இடத்துல அடியன் அடியனையும் பொருட்படுத்தி அடியனையும் ஒரு விஷயமாக்கி ஒரு ஸ்லோகம் சாதிப்பாரன்றத நினைச்சு பார்த்தாக்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி சிஷ்யால சிக்ஷண பத்தி, அதாவது சாம தான பேத தண்டம் என்று நான்கு உபாயங்களை கூறுகிறார்கள். ஆனால் சுவாமி சாம உபாயத்தை தவிர மீதி உபாயங்கள் எல்லாம் எப்பவுமே ஆதரிச்சதே இல்லை. நல்லதனமாக சொல்லியே எல்லாரையும் லட்சணம் பண்ண முடியும் என்று தன்னுடைய வாழ்நாளில் காண்பித்தவர். இந்த சுவாமிக்கு நல்லவர்களுடைய அன்பயமும் சதசனுடைய அன்பயமும் இருந்தது என்பதை சதோன்பயா சதன்பயா என்று சொல்லலாம். சதன்பயகான்ற ஒரே சப்தத்தினாலே சொல்லும், சதன்பயகான்னு சொன்னா நல்லவர்களுடைய சேர்க்கை, சதோன்பயா என்று சொன்னால் சதஸ்ல அன்பிக்கிற விஷயம். சதோன்பயா சதன்பயா இது ரெண்டும் எங்க சதஸ் நடந்தாலும் சுவாமி அவசியம் எழுதியா. சுவாமிய ஒரு தடவை சதஸ் நடக்கிறதுன்னு கூப்பிட்டுட்டா அந்த சுவாமி அந்த சதஸுக்கு எழாம இருக்கவே மாட்டார். நம்மளாம் இந்த காலத்தில் சதஸுக்கு போனோம்னால் யோசனை பண்றோம், முடிய மாட்டேன்றது. கூப்பிடுவாளான்னு பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் தெரிஞ்சாலே போயிடுறோம், சுவாமிக்கு இவங்க சதஸ் நடக்கிறதுன்னு தெரிஞ்சாலே சுவாமி எழுதி ஆயிடும். ஆனால் சுவாமியை எல்லாரும் அழைச்சிடுவா, முன்னையே அழைச்சிடுவா. அதனால அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படலைனாலும் எந்த சதஸான ஐசிங்கர் சதஸ் ஆண்டவன் சதஸ் பொண்டிபுரம் சுவாமி ஆசிரமத்தில் வழக்கமா நடந்த வார வார சதஸுகள், அது தவிர காஞ்சிபுரத்துல இப்போ ராமசுவாமின்னு இருக்காரு அந்த சுவாமி ஆரம்பித்த சதஸ், இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே சில சதஸுகள் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே சுவாமி தான். அதே மாதிரியாக சின்னஜியர் சுவாமின்னு அவர் விஜயவாடால சுவாமி எழுந்திருந்தார். இப்ப பிரகிருதம் ரொம்ப பிரசித்தரான லோக பிரசித்தராகவும் பாரத ரத்னா அவார்டும் வாங்கின நம்ம சின்னஜியர் சுவாமி இருக்காரு, அவருடைய தாத்தாவாக எழுந்ததற்கு முன் சுவாமி எழுந்த சமயத்திலேயே சுவாமியை வச்சு ஒரு பெரிய சதஸ் நடத்துவார். வார வாரம் நடக்கும் அந்த சதஸ், உபய வேதாந்த வித்வத் சதஸ் என்று. அந்த சதஸ்ல சுவாமியே தான் முக்கியமாக எழுதியிருந்து அந்த சதஸை நடத்துவார். அந்த மாதிரி சதஸ்களில் கூட நாங்கள் வெறும கூட போய் உட்கார்ந்து கேட்கிற வாய்ப்பை ஓரிரு சமயங்களில் பெற்றுள்ளோம். அப்படி எல்லாரையும் நன்கு கட்டாட்சிக்கிற ஒரு சீலம் என்பது ஒன்று வேணும். யாரை பார்த்தாலும் விதவிதமா பார்க்கறது, பொறாமையா பார்க்கறது, அப்படி பார்க்கறது. லோகத்துல இப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு பார்வையே கிடையாது. சுவாமியினுடைய பார்வையே வித்தியாசம். இதெல்லாம் திவ்யமான ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனா சத்வீக்ஷண சீலத்துவம்ன்ற சப்தத்தினால அடியனத நன்கு பார்க்க குளிர கட்டாட்சி கேட்டு. இப்படி அநேக குணநலன்களை தன்னில் பெற்றவரான இந்த சுவாமி அற்புதமான சில கிரந்தங்களையும் நமக்கு அருளியுள்ளார். அதாவது நியாய பரிசுத்தி கிரந்தத்தினுடைய அனுமான அத்தியாயத்தை தமிழில் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். நியாச திலக்கத்துக்கு தமிழில் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். கீதார்த்த சங்கிரக ரக்ஷா கிரந்தத்தை அப்படியே தமிழில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சம்பிரதாய பரிசுத்தி என்று ஒரு சுதந்திர கிரந்தத்தையும் எழுதியுள்ளார். திருமங்கை ஆழ்வாருடைய சிறிய திருமணலுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு உரை எழுதியிருக்கிறார், அதை சம்ஸ்கிருதப்படுத்தியுள்ளார். சததூஷணிக்கு ஒரு வியாக்கியானமாக இல்லாமல் நிகஷா சததூஷணி என்று ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்துள்ளார். ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு அற்புதமான தமிழ் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். தேசிகருடைய அபீதி ஸ்தவத்துக்கும் ஸ்ரீஸ்துதிக்கும் தமிழ ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். இப்படி அற்புதமான கிரந்தங்களையும் நமக்கு அளித்துள்ளார் இந்த சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் நாளைக்கு இருக்கிறதுனால அதனுடைய ஒரு அங்கமாக இந்த உபன்யாசம் அடியனுக்கு வாய்த்ததை பற்றி மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொண்டு அடியன் இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.